மனதுலே மறுக்ஷணம் பிடி வெள்ளு துண்டு யாரே பாதே பெருகுனுலே இச்சிலிப்பித்தனம் இச்சுருக்குத்தனம் சிறுகல்லே பகுருச்சிலே ஆசிகராலே ஓ சிகுராகை மனகாலிக்கு எகுருனுலே. கண்ணீர் அவுத்துன்னா நான் ஏடே நூ வேறா.